அருணான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகோபயாமை பெற்றான், ரெகோபயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் முசியாவை பெற்றான், முசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாசை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான், சொரோபாபேல் அபியூதை பெற்றான், அபியூத் எலியாக்கீமை பெற்றான், எலியாக்கீம் ஆசோரை பெற்றான், ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக்கு ஆகீமை பெற்றான், ஆகீம் எலியூதை பெற்றான், எலியூத் எலையாசாரை பெற்றான், எலையாசார் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது. Thank you.

لأيدين بعض ركبنا. شوف الناس اللي بعيد كتار وهيك وده الصيد. أنا بعد شوي يعني أكيد عن جد. Mamá y que te reina. muchachita que son más duermita. Cheito tan mal, pero ya va. Mana ya que tu papá. Oye, y manta paz, mana y manta paz. Cheito tan mal, pero ya va. Mira, ya va a comer tu mamá, que no mana le cura tu oye, papá. Mana, ya vamos con tinto chucas pa. Tragar a chile barca. Años con tu chayanta, José Joy Pata, pulvo la mancha postata, Chayna na lleva mi, Kaina tamer jane, Apawai José Joy Pata, Kaipi garexi ni chuya, Zapacote yo ya listo. Thank you. of American life, for the corruption of American life, for the corruption of American life, for the corruption of American life, for the corruption of American life, for the corruption of American life, for the corruption of American life, for the corruption of American life, for the corruption of American life. For our own country, it has been a time of recurring trial. We have grown in power and in responsibility. We are called as a people to give testimony in the sight of the world to our faith that the future shall belong to the free. Since this century's beginning, a time of tempest has seemed to come upon the continents of the earth. Masses of Asia have awakened to strike off shackles of the past. Great nations of Europe have fought their bloodiest wars. Thrones have toppled, and their vast empires have disappeared. New nations have been born. For our own country, it has been a time of recurring trial. We have grown in power. Citizen vested with the power to govern and sworn to preserve, protect, and defend the Constitution of the United States. Inherent in that oath is a responsibility to live within its laws with no higher or lower expectations than the average citizen. Just like Ms. Sims. When the president, just like Ms. Sims, appears in deposition, just like Ms. Sims, for Ms. Jones, a second, just like Ms. Sims, for a federal grand jury, just like Ms. Sims, you were sworn, just like Ms. Sims, you were sworn, just like Ms. Sims, you were sworn, just like Ms. Sims, just like Ms. Sims, just like Ms. Sims, just like Ms. Sims, just like Ms. Sims. I say that you have the power to terminate that thing. You so may reveal the world of the truth to you. You so may reveal the truth. I am willing to heed my own words. To my colleagues, my friends, and most especially my wife and family, I have hurt you all deeply and I beg your forgiveness. I was prepared to lead our narrow majority as speaker, and I believe I had it in me to do a fine job. I come to my I'm sorry for the wrong. I'm gonna go Once it was achieved, as an Oliver was the only way to see the Americanism really began on world imaginality. The American Republic began to play scale as representative popular government. Representative democracy was proclaimed to save agency of wild human freedom. Bishamer Uvene Israel Es Ashavas Lassos Es Ashavas Letoros Amberi Thank you. Yeah.